தலைப்பு மொழி. பிணைத்தது, பிரித்தது, பிரிந்தது மொழி. மக்கள் அறிந்தேன், மொழி அறிந்தேன். தாயில்லா பிள்ளையின் மொழியும் தாய்மொழியே. உயர்வு தாழ்வு இல்லை மொழிகளிலே. தள்ளி வைக்காதே தாய்மொழியே என்னாலும்.